தம்பி வணக்கம். விவசாயம் என்று உருவாகாத காலத்தில் மழை குறைவாகவும் வரப்படுத்து விவசாயம் செய்யும்போது மழை அதிகமாகவும் இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையில் பூமி உருவான பொழுது சூரிய கோளிலிருந்து பிரிந்து வந்த பூமி வந்து நீர் இல்லாமல் தான் இருந்திருக்கு, வெப்பக்கோளாக தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் தான் அதனுடைய சுழற்சி வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து பிறகு நீர் உருவானதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீர் நம்ம விரும்பினா பூமியில் அதிகப்படுத்தலாம், இல்லைன்னா பூமியை இல்லைன்னு முற்றிலுமாக அப்புறப்படுத்திட்டு மீண்டும் இதை நெருப்பு கோளாகவே மாற்றிட முடியும். இதுக்கு நீங்கள் எங்கே போய் உதாரணம் கேட்கணும்னு, வெளியில் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போவே பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம எடுத்ததால தான் பூமி இப்படி கொதித்து போய் நிற்கிது. நாலு பக்கமும் தண்ணி இருந்தாலும் பனிமலைகளாகவே இருக்கிற துருவ பிரதேசங்கள் கூட உருகுதுன்னா காரணம் பூமியோட மையத்திலிருந்து எழும்புற வெப்பந்தான். காலங்காலமாக அங்கெல்லாம் பனிமலைகளாக தானே இருந்தது, இப்போ மட்டும் ஏன் உருகுதுன்னா பூமியில் உள்ள உள்பகுதி சூடாயிட்டு, ஒரு எப்படி ஒரு பந்து உள்ள நடுவில் அதிகமாக சூடு அதிகரிக்க அதிக வெளிப்பக்கம் அந்த வெப்பம் தாக்குமோ நாலா பக்கத்துலேயும். ஒரு பந்து பந்தை கற்பனை பண்ணிக்கோங்க, வாலிபாலையும் ஃபுட்பாலையும் ஒரு உருண்டை வடிவமான ஒரு பெரிய பந்தில் நடுவில் இருக்கிற வெப்பம் வெளியேறிக்கிட்டே ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பகுதி வழியாக வெளியேறிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த வெப்பம் வந்து தாக்காது. இன்னும் சுலபமாக சொல்லணும்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம வச்சு எரிக்கிறது வந்து வாயை அடைச்சிட்டு உள்ளே அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க தான் அந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால தான் அது சீறிக்கிட்டு வெளியில் வருது அந்த நீர் நீராவியாக மாறி. அது மாதிரியே பானையில் வைக்கிற ஒரு அரிசியும் தண்ணியும் கலந்து வைக்கிற பானையை எளிமையான உதாரணமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே நீங்கள் தீயை வைக்கும்போது அந்த மூடி எடுத்துட்டிங்கன்னா அந்த வெப்பம் அதிகரிக்காது, வர வர வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுப்பினுடைய நான்கு பாகங்களிலும் தீ வெளியேறிக்கிட்டே இருக்கும். நான்கு பாகங்களிலும் தீ வெளியேறாமல் சுத்தமாக அடைச்சி வச்சு உள்ள தீயை போட்டு எரிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சீக்கிரத்தில் அது வந்து கொதிச்சு ஆவியாயிரும். தீயினுடைய போக்கு ஏதோ ஒரு பகையில் ஏதோ ஒரு பக்கமாக வெளியேறிக்கிட்டே இருந்தால், வெப்பம் ஒரு பகுதியில் வெளியேறிக்கிட்டே இருந்தால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த மேல் பகுதி வந்து கொதிக்காது. சரியா? இன்னும் சுருக்கமாக சொன்னால், எந்த இடத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வந்து ஈரத்தை அப்புறப்படுத்துகிறீங்களோ, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புக்கு மேலே உள்ள ஈரத்தை எந்த இடத்துல இருந்தெல்லாம் அப்புறப்படுத்துகிறீங்களோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் நெருப்புக்கு உரம் போட்டது